குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே, குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே, ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது, ஒத்த வழி என் வழிதானே மானே, குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே. மரகத குயிலே தேனே நாம் பாடும் தெம்மாங்கே, பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே, காதில் கேட்டாயோ என் வாக்கே, ஒன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர்கோலம் போனே, தன்னந்தனியாக நிற்கும் தேர் போலானே, பூ பூத்த சோலையிலே பொன்னான மாலையிலே நீ வந்த வேளையிலே மயிலே, நீர் பூத்த கண்ணு ரெண்டு நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு, குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலே, குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலே. மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே, ஏதோ நினைவுதா உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது, ஒத்த வழி என் வழிதானே மானே, குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலே, குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே.